ஞானப்பிரகாசம் 11:7-18 பதிவு 2 தமிழர் வேளாண்மை. அதிர்ச்சியாக பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த இதில் சுத்தமாக என்னுடைய கொள்கையின்படி மீண்டும் நான் நீரை நிறுத்துகிறேன். நீரை நிறுத்தும்போது அந்த வைக்கோலுக்கு இடையில் இந்த உள்ளிருந்து வந்த நாற்றுகள் எல்லாம் முற்றிலுமாக அப்படியே அழிஞ்சு போனதை நான் என் கண்ணால் பார்த்தேன். ஏன்னா வரப்பு மட்டத்துக்கு நீர் நிறுத்தியிருந்தேன். இதுதான் உண்மை. மீண்டும் ஒரு தடவை பார்த்தேன். அப்புறம் நிறைய மசோலாஃபுவினுடைய கூற்றை பார்த்தேன். அது வந்து ஒரு பறவையினுடைய சித்தாந்தம் அப்படின்னு நான் பார்த்தேன். முதல் தடவையாக எனக்கு கிட்டத்தட்ட வியர்த்துச்சின்னு சொன்னால் பொய்யில்லை. பறவையினுடைய சித்தாந்தம் என்பது யாரையும் புண்படுத்துவதில்லை, தனக்கு வேண்டியதை மட்டும் எடுத்துக்கொண்டு மற்றவைகளை அது விட்டு விடுகிறது. அதாவது பறவை என்ன செய்யும், ஒரு மரத்தில் தனக்கு வேண்டிய பழத்தில் தனக்கு வேண்டிய இடத்த மட்டும் எடுத்துகிட்டு விட்டுரும், அவ்வளோதான். இதுதான் பறவையினுடைய சித்தாந்தம், தன்னுடைய தேவையை மட்டும் பார்க்கறது. தமிழில் கிட்டத்தட்ட இதை துறவுன்னு சொல்லலாம். துறவு, துறவி தனக்கு வேண்டியது எதுவோ அது மட்டுமே தான் தேர்ந்தெடுப்பான். எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது. என்ன அதிர்ச்சின்னு கேட்குறீங்களா? பயிரிடுவதில்லை, ஒரு பறவை விலங்கை பற்றி கவலைப்படுவதில்லை, ஒரு பறவை புழு பூச்சிகளை பற்றி கவலைப்படுவதில்லை, ஒரு பறவை நீரை பற்றி கவலைப்படுவதில்லை, ஒரு பறவை பூமி பத்திரமாக இருக்க வேண்டுமே என்று சிந்திப்பதே இல்லை. இது எனக்கு மிக பெரும் அதிர்வை கொண்டு வந்தது. அதிலிருந்து விலகி ஒரு தமிழச்சியின் கூற்றை கூட சற்று முன் சகோதரி சொன்னது போல, அடி காட்டுக்கு, நுனி வீட்டுக்கு, நடு மாட்டுக்கு என்பது கூட ஒரு தமிழச்சி அறிந்த அறிவு. ஆனால் அதற்கு மேலாக தமிழறிந்த அறிவு என்பது தான் தமிழர் வேளாண்மை. தமிழர் வேளாண்மை என்ன செய்தது? தமிழர் வேளாண்மையில் ஏன் இது போன்ற கூற்றுகள் வரவில்லை அப்படின்னு நான் ரொம்ப ஆழமாக யோசித்தேன். அடுத்த முறை காவிரி நடைப்பயணம் வந்திருந்தார் நம்மாழ்வார். செம்பனார் கோவில், மயிலாடுதுறை பக்கத்தில் செம்பனார் கோவிலில் பிகேசி திருமண அரங்கத்தில் வந்திருக்கிறத தற்செயலாக பார்த்தேன். செம்பனார் கோவிலுக்கு கடத்தருக்கு வந்தனா பார்த்தேன். உடனே ஓடி போய் அவரை சந்தித்தேன். மேடையில் உட்காந்துருந்தார், நாங்கள் கீழே இருந்தோம். நான் கேட்டேன், உங்ககிட்ட நிறைய மாணவர்கள் பாடம் எடுத்திருக்காங்க, இந்த ஒற்றை வைக்கோல் பரீட்சை பற்றி தமிழ்நாட்டில் மிக அதிகமான அளவில் நூல் நூல்கள் வந்திருக்கு, உங்களுடைய மாணவர்களில் யாராவது இந்த ஒற்றை வைக்கோல் புரட்சியை வெற்றிகரமாக செயல்படுத்தினார்களா அப்படின்னு கேட்டேன். அவர் ஆச்சரியமாக என்னை பார்த்துட்டு, ஏன் நீங்கள் அதை செய்யக்கூடாது அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், அதை செஞ்சேன் ஆனால் அது முற்றிலும் தவறு அப்படின்னு சொன்னேன். இப்போ கூட அது வீடியோ பதிவோ அல்லது ஆடியோ பதிவோ அந்த நிச்சயமாக எடுத்துகிட்டு இருந்தாங்க. அது இருந்ததுன்னா இப்போ கூட என்னுடைய அந்த கேள்வியும் அவருடைய அந்த பதிலும் கண்டிப்பாக இருக்கும். உயிரோட்டமாகவே இருக்கிறீர்கள் ஐயா, உயிரோட்டமாக இப்போவும் உங்களை நான் பார்க்குறேன், நீங்கள் மீண்டும் முயற்சி செய்யுங்க அப்படின்னு சொன்னார். அது முற்றிலும் தவறு அப்படின்னு நான் சொன்னேன் மறுபடியும். அதுக்குள்ளே மேடையில் இருந்தவங்க, பக்கத்தில் இருந்தவங்களாம் என்னை பிடிச்சி தள்ளிட்டு போயிட்டாங்க. என்ன நம்மாழ்வாரை எதிர்த்து தவறுன்னு சொல்கிறேன்னு. இதுதான் அன்றைக்கி நடந்த உண்மை. அதில் என்ன தவறு? தமிழர் வேளாண்மை என்பது எந்த இடத்தில் சரி? கிட்டத்தட்ட இதில் 80% விடையை வச்சுருக்கேன். உங்கள் வாயிலிருந்து தமிழர் வேளாண்மை பற்றிய புரிதல் வந்தால் நல்லதுன்னு பார்க்குறேன். நன்றி, வணக்கம். நாளையும் தமிழர் வேளாண்மையின் தனிச்சிறப்பு பேசுவோம். நன்றி.